அதோட இந்த லோகத்துல ஐங்கறிவு கண்ட இன்பம் இருக்கேன், அதெல்லாம் துஷ்டமானது, தோஷமுடையது, தெரிஞ்சா ஆளையே கெடுத்துவிடும். ஆகையினால ஆழ்வார் உலகியல் வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதான சுகத்தை எல்லாம் வெறுத்து பெருமாள்கிட்ட அடையணும்னு ஆசைப்பட்டா சடபாப நாயகி. அங்க ஒரு கேள்வி வருது, சரி இதுதான் அல்பமானது, ஸ்திரமில்லாதது, தோஷமுடையது, ஆகையினால இந்த வைசேகிக சுகம் இருக்க, அதாவது நம் புலன்களாலே இவ்வுலகிலே அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் இருக்க, அந்த இன்பங்களை துறக்கட்டும், வேண்டான்னு சொல்லல. ஆனால் அவருடைய சொந்த ஆத்மா ஜீவாத்மா இருக்க, அது எப்பேற்பட்டது, ஞானஸ்வரூபமானது, அதே சமயத்தில் ஆனந்தமயமானது, தெரிஞ்சுதா. அந்த ஆனந்தமயமான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பதற்கு அதுக்குத்தான் கைவல்ய சுகம்னு பேர், தெரிஞ்சுதா. அந்த கைவல்ய மோட்சம் என்று சொல்வார்கள். அந்த கைவல்யத்தை ஆழ்வார் விரும்பலாமல்லவா, ஏன்னு கேட்டா அது அல்பம் இல்லை. ஏன்னா ஆத்மா நித்திய மூலி ஜீவாத்மா, அதனால அது அதிக நாள் நீடிச்சு இருக்கும், அதே ஸ்திரமாகவும் இருக்கும், ஆனந்த ரூபமாக இருக்கும். தன்னுடைய ஆத்மாவே ஆனந்த ரூபமா இருக்கும், ஆத்மாவே அனுபவிக்கலாமோ இல்லையோ. அப்படி இருக்கிற காலத்துல அதையும் அனுபவிக்காமல் பெருமாள் என்ன பண்றார், ஆழ்வார் என்ன செய்கிறார், எம்பெருமான் ஏழுனா அவனோட சம்சேஷித்து அவனுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அந்த கைங்கரியம் இந்த காலம் இந்த ஊர் இங்க இருக்கிற காலத்துல நாம் பெருமாளுக்கு செய்கிற கைங்கரியங்கள்லாம் எத்தனை பண்ண முடியும், ஏதாவது சில சமயம் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப பகவத் கைங்கரியத்தை பண்றோம், தெரிஞ்சா. அதனால இந்த லோகத்துல செய்யக்கூடிய பகவத் கைங்கரியம் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அது அல்பமாகவும் க்ஷணிகமாகவும் இருக்கும். இருந்தாலும் ஆழ்வார் இந்த லோகத்திலையும் பகவத் கைங்கரியமே வேணும்னு ஆசைப்படுறார். ஏன், அதுக்கு என்ன உயர்வு அப்படின்னு கேட்டோம்னா, கொஞ்ச காலம் கிடைச்சாலும் கூட அந்த காலத்துல செய்யக்கூடியதான அந்த கைங்கரியம் இருக்கேன், அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் மாதிரி, பெரிய சம்பத்துன்னு சொல்லலாம். அதை ஏன்னு கேட்டா அதுல என்ன விசேஷம் மெருகு இருக்குன்னு கேட்டோம்னா, பகவத் அனன்யாருக சேஷத்துவம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் அதுல இருக்கு. இந்த பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் எப்பேற்பட்டது, நாம் எம்பெருமானுக்கே சேகரம், அதே அந்யாருக சேஷம் இல்லை, எம்பெருமானுக்கு தான் சேதனை ஒழிய ருத்ரனுக்கோ இந்திரனுக்கோ மற்றவனுக்கோ சேஷமாயிருந்து அவனுக்கு கைங்கரியம் ஒண்ணுங்கிற ஆசைப்படவே இல்லை, பெருமாளுக்கே கைங்கரியம் ஒண்ணு ஆசைப்படுறோம். அதனால அந்யாருகம் இல்லாமல் அனன்யாருகமாக இருக்கு, பகவானை தவிர வேற இதரத்துக்கு தகுதியற்றதான இதரையரை விரும்பாத சேஷத்துவம் இருக்க, அடிமை தொண்டு இருக்க, அந்த பகவத் அனன்யாரக சேஷத்துங்கிற சொல்லக்கூடியதான அப்பேற்ற ஒரு ஐஸ்வர்யமானது கொஞ்ச காலம் இந்த லோகத்துல கிடைச்சாலும் கூட அதுக்கு அந்த பெருமை இருக்கு, சரிதா. அந்த அனன்யாரக சேஷத்துவமான கைங்கரியத்தை எம்பெருமானுக்கே உரியதாய், எம்பெருமானை தவிர மற்ற தேவதைகளுக்கு உரியதல்லாத ஒரு கைங்கரியத்தை நாம் பண்ணினோமையாகில் அது என்ன பண்ணும், கடைசியில நமக்கு மோட்சத்தையே கொடுக்கும். அதனால ஆழ்வார் என்ன சொன்னார், தனக்கு ஆழ்வார் இப்போ பெருமாள் பிரத்யட்சமாக இல்லாட்டாலும் கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதே விசேஷம் என்று அதற்காகவே காத்து கிடக்கிறார். ஆக அதை ஆழ்வார் சாதித்தார். அந்த தெரியலே என்ன எம்பெருமானோடு கலந்து இருக்கிற காலத்துல என்ன சொன்னார், உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அப்படின்னா, உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை, உனக்கே கைங்கரம் பண்ணக்கூடியதான காலம் சிறுகாலம் இருந்தாலும் அதுக்கு சமமாக மற்ற இன்பங்கள்லாம் ஆகவே ஆகாது. ஏன்னா அது எம்பெருமான் அனன்யாருக சேஷனாக இருந்து கொண்டு வேறெங்கேயும் மனதை செலுத்தாமல் எம்பெருமானுக்கே செய்யக்கூடிய கைங்கரியம் சிறிது காலம் இருந்தாலும் கூட அதுவே எனக்கு மிக தேவை அப்படின்னு ஆழ்வார் சடபவ நாயகி ஆசைப்பட்டார். அதுபோல இங்கேயும் இந்த புஷ்பங்கள்ல நந்தனவனத்திலிருந்து வந்த புஷ்பங்கள் இருக்கும்னான வண்டுகள்லாம் இருக்க, அதுகள்லாம் பாதுகையில சமர்ப்பிக்கப்பட்ட பண்டுகளோ வண்டுகள் சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் இருக்க, அதுல இருக்க முடியாத வண்டுகள் தானே அது, அதுல இருந்துட்டு அதுல பாரணமா தேனெல்லாம் பருகிட்டு இருக்குது, பருகி கொஞ்சம் தான் பாச்சு மிச்சம் இருக்கும், இருந்தாலும் கூட இங்கேயே நொச்சு மச்சுட்டு இருக்க வழிய இன்னொரு புஷ்பம் அநேகமா வண்டுகள் என்ன பண்ணும், ஒரு புஷ்பத்துல தேனை பருகிட்டு அது குறைஞ்ச உடனே இன்னொரு புஷ்பத்துக்கு தாவும், கொண்ட போய் அதை பருகும், அது மாதிரி என்னுடைய சுபாவம். அந்த சுபாவ பிரகாரம் இங்க இன்னொரு புஷ்பம் இருக்கு, எப்படியே சகஸ்ரபத்திரம் ஆயிரம் விதைகள் கொண்ட பெரிய தாமரைப்பு இருக்கு, எங்க இருக்கு, எம்பெருமானுடைய நாபியிலிருந்து கிளம்பின சரோஜம், அதுலதான் பிரம்மா உண்டானார். அப்பேற்பட்ட நாபி சரோஜம் இருக்க, அது நாபியிலிருந்து கிளம்பினது, அந்த தாமரைப்புக்கு போய் அந்த ரசத்தை பருகலாமல்லவா, அதுக்கு போக விரும்பல. இந்த நந்தனவனத்தில இருந்து கொண்டு வரப்பட்ட பூக்கள் இருக்க முடியாத ஈக்கள், இந்த வண்டு தேனீக்கள், அதனால அது ஏன் அங்க போகல அப்படின்னு கேட்டவனாக்க, இதுல விசேஷம் இருக்கு. இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, இது நாபி சரோஜம் அப்படின்னு நந்தன செஞ்சரிகாம். நாபி சரோஜம் எப்பேற்பட்டது? அது அகன்றது, நிறைய தேன் இருக்கு, நல்ல ருசியுள்ள தேன் நிறைய இருக்கு, எத்தனை நாள் வேணா சாப்பிடலாம். அப்படி இருந்தாலும் கூட நிச்சயோபதரிசித ரசம், எப்போதும் ரசம் தேன் அதில் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த வண்டுகள் அங்கே போகல. என்ன பாதியை சமர்ப்பிக்க விட்ட புஷ்பத்தில் இருக்கும்படியான தேனைத்தான் பருகிட்டு இருந்தான். சார், இது வந்து ரொம்ப நாள் இருக்காத, பெருமாள் சஞ்சாரத்துக்கு கிளம்பிவிட்டாருன்னா பாதியும் வெளியில் போடும், புரிஞ்சுதா? இந்த புஷ்பங்கள்லாம் போச்சு, புரிஞ்சுதா? பாதுகா சம்பந்தங்கள்லாம் எல்லாம் விட்டு போச்சு. அதனால சஞ்சார காலத்தில் பாதுகையில் சமர்ப்பிக்கிட்ட புஷ்பமே இவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிற காலத்தில் பெருமாள் கிளம்பிவிட்டாருன்னா அது இல்லாமல் போயிடுமே, அதுக்கு பதிலாக நாவீகவனத்தில் நிறையா இருக்கும், அதிலே போகலாமே அப்படின்னு ஆசைப்படலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாக்க, அப்படி இருந்தாலும் அது எனக்கு வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா, இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டவனா, இது எம்பெருமானுடைய திருடியிலே சமர்ப்பிக்கப்பட்டு பாதுகையோடு சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள். இதுல இருக்க தேனை பருகினா பின்காலத்தில் நிச்சய சூர்யா கூட ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகையினால அந்த வண்டுகள் எல்லாம் சிறிது காலமா இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் பாதுகையில சமர்ப்பிக்கப்பட்ட பூவில் உள்ள தேனைத்தான் பருக ஆசைப்படுகின்றன. நாபீகமத்தில் இருக்கும்படியான நிறைய தேனை பருவதற்கு அவைகள் விரும்பவில்லையாம். ஆக பாதுகையினுடைய பெருமை இத்தகையது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் சொல்லி முடிக்கிறபடி. ராகேப காஞ்சன பதாவனி புஷ்பவர்ஷாது சம்வர்த்திதே சமித தைத்யபை சுரேந்திரைஹி பத்மேக்ஷணஸ்ய பத பத்ம நிவேசலாபே புஷ்பாபிஷேகமுச்சிதம் பிரதிபத்யசேத்வம். ஸ்லோகம் 340. ராகேவ காஞ்சன பதாவனி புஷ்பவர்ஷாது சம்வர்த்திதே சமித தைத்யபை சுரேந்திரைஹி பத்மேக்ஷணஸ்ய பத பத்ம நிவேசலாபே புஷ்பாபிஷேகமுச்சிதம் பிரதிபத்யசேத்வம். பெருமாள் துஷ்ட நிகிரகத்துக்காக வழியில கிளம்புறார். அசுரால்லாம் ரொம்ப பாடுபடுத்துறா தேவர்களை. தேவர்கள் பிரார்த்திச்ச உடனே அவருக்காக இவர் ஆகாச மார்க்கமாக கிளம்பி எங்கெங்க அசுரால்லாம் இருக்காளோ அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்புறார் பெருமாள். அப்படி அவனால சம்சாரம் மட்டும் திரும்பின உடனே இவர்களுக்கெல்லாம் முதல்ல இருந்த பயம் இருக்க, என்ன சமித தைத்திய பயகி, தெய்த அசுரால்கிட்ட இருந்த பயம் தேவர்களுக்கு நிறைய இருந்தது. அந்த பயங்கள்லாம் இப்ப போச்சு, புரிஞ்சுதா? ஆகினால பாதுகா தேவி இப்ப அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, சந்தோஷமாக புஷ்ப வருஷம் பண்றா பெருமாள் மேல. சந்தோஷமா புஷ்ப வருஷம் பண்ற அளவு இல்லையோ, அந்த பெருமாளுக்கு பண்ற புஷ்ப வருஷத்துக்கு முன்னாடியே பெருமாள் என்ன பண்றார், பாதுகா தேவி உனக்கு புஷ்ப வருஷம் பண்றார், உனக்கு புஷ்பாபிஷேகம் பண்றார் அப்படின்னு சமத்காரமா சாதிக்கிறார் சுவாமி. இங்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் துஷ்ட சம்ஹாரம் பண்றார். சம்ஹாரம் பண்ணணும் அங்கேயே நின்று இருப்பார், இழுக்க மாட்டார். உடனே என்ன பண்றான், வேகமாக தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வந்துடுவார். பெருமாள் அந்தப்புறத்துக்கு வந்துட்டாங்கன்னா, அவர் காரியம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அவருடைய பாதுகைய தலைமையில தாங்கிட்டு காத்துன்னு இருக்கிறா தேவர்கள் எல்லாம். அதே மாதிரி திக்பாலகர்கள் இவாள்லாம், இவாள்லாம் என்ன பண்றா, உடனே அந்தப்புறத்துக்கு ரங்கநாதன் எழுந்திருந்த உடனே அவருடைய பாதுகைய அங்கேருந்து கொண்டு திருவடிக்கும் கீழே வைக்கிறான். அது திருவடிக்கும் கீழே வைக்கிற பொழுது பெருமாள் அதை உற்று நோக்கிறார். உற்று நோக்கி பத்மேக்ஷணஸ்ய பத பத்ம நிவேசலாபே, ஆறு எம்பெருமான் ஆறு பத்மேக்ஷணம் குண்டரீகாட்சன்னு பேர் எம்பெருமானுக்கு. அவனுடைய கண்களே தாமரை மலர் போன்றது, ஆக கண்களே ஒரு தாமரை மலர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்களாலே பாதுகையை உற்று நோக்கி தன்னுடைய திருவடியை அதில் வைக்கிறார். புரிஞ்சுதா? கண்கள் எப்பேற்பட்டது? அது புண்டரீக காட்சம் என்பதனால தாமரை மலர் போன்றது கண்கள். திருவுடி எத்தகையது அப்படின்னா, அதுவும் திருவுடி தாமரை. ஆகிற கண்களாகிற தாமரை மலர்களாலே உற்று நோக்கும் பொழுது அந்த கண்ணாகிற தாமரை புஷ்பத்தினுடைய அபிஷேகம் இந்த பாதுகைக்கு கிடைக்கிறது. அதை பார்த்து திருவடி அது மேல வைக்கும் பொழுது திருவடி தாமரைகள் அல்லவா, தாமரைகள் போன்று திருவடி, திருவடி தாமரைகளாகவே இருக்கும். அப்படி திருவடி தாமரைகள் பாதுகை மேல படுறது. ஆகையினால அந்த திவ்ய நேத்திர புஷ்பம் இருக்க அந்த நேத்திர புஷ்பாபிஷேகம், அதே மாதிரி சரணகமலத்தை பாதுகை மேல வைப்பதுனால சரணகமல புஷ்பாபிஷேகம் என்று தாமரை பூனாலேயே அபிஷேகம், அபிஷேகத்தை பெருமாளே பண்றார். அப்பேற்ற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு பெருமாளுக்கு. அதுக்கு அப்புறம்தான் தேவர்கள் எல்லாம் என்ன எம்பெருமான் தெய்வர்களை சமணம் பண்ணதுனால பயம் நீங்கி எல்லாரும் நிறைய கூட்டமாக வந்து பெருமாளுக்கு புஷ்ப வருஷத்தை பண்றார். பெருமாள் திருவடியில புஷ்பத்தை வருஷிச்சு அர்ச்சிக்கிறார். அப்புறம் அந்த பெருமாளுக்கு செய்யப்படுற புஷ்ப வருடமானது அப்புறம் திருவடியில விழுந்து அதிலிருந்து பாதுகைக்கு விழுந்து அபிஷேகம் மாறுது. ஆக பெருமாள் கண் கைங்கிறதுக்கு நன்றி காட்டு முகமாக தேவர்களாலே செய்யப்படக்கூடிய புஷ்ப வருஷம் கூட பாதுகைய புஷ்ப வருஷம் பண்ணி பெருமாளை பாராட்டிய பிறகுதான் கிடைக்கிறது பெருமாளுக்கே. அதனால முன்னாடி பெருமாளை விட முன்னாடி பாராட்டு ஆறு கிடைக்கிறது, பெருமாளாலேயே பாராட்டு பாதுகை கிடைக்கிறது. அங்க கண்ணாகிற நேத்திர புஷ்பம், திருவடி ஆகிற தாமரை பத பத்மமாக சரணகமலமாகிற புஷ்பம், இது ரெண்டு நாளையும் அபிஷேகம் அதுக்கு கிடைப்பதுனால பாதுகா தேவி நீயே உயர்ந்தவள் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுகிரகித்தபடி திசி திசி முனி பத்னியா தண்டகாரண்ய பாகே ந ஜகதி பகுமானாத் நூனமஜ்ஜாபி மூலம் ரகுபதி பதரக்ஷே தொத்பரிஷ்கார ஹேதோ உபசித குசுமானாம் ஆசிரமானோகஹானாம். ஸ்லோகம் 341 புஷ்பபத்ரி. திசி திசி முனி பத்னியா தண்டகாரண்ய பாகே ந ஜகதி பகுமானாத் நூனமஜ்ஜாபி மூலம் ரகுபதி பதரக்ஷே தொத்பரிஷ்கார ஹேதோ உபஜித குசுமானாம் ஆஶ்ரமானோகஹானாம். இப்போ பெருமாள் சித்திரகூடத்தில் எழுந்துள்ளிருந்தார். பிறகு ராமசம் மகாராஜி அயோத்திக்கு எழுதிவிட்டார் இல்லையா. சித்திரகூடத்தில் எழுந்திருந்த போது இந்த அங்கிருந்த மகர்ஷிகள் எல்லாம் கூட ராமனிடத்திலிருந்து பாதுகையை வாங்கிட்டு போய் அவருடைய ஆசிரமங்களை அர்ச்சித்தார்கள் முன்னையே சாதிச்சிருக்கார் சுவாமி தேசியம். அனுதினம் ரிஷயஸ்வாம் அர்ச்சயஞ்ச அக்னியகாரே ரகுபதி பதரட்சே ராமகிரிய ஆசிரமஸ்தாக. ராமன் இருக்க முடியாத கேரி சித்திரகூடம், அதுல இருக்க முடியாத ஆசிரமம், அங்க அங்க சித்திர மலையில இருக்க முடியாத ஆசிரமத்தில் இருக்க முடியாதவர்கள் எல்லாருமே தினந்தோறும் அந்த ரிஷிகள் எல்லாம் அக்னியகாரே அர்ச்சயந்தி துவாம் என்ன அவருடைய யாகசாலையில ராமனுடைய பாதுகையை எழுந்துள்ள பண்ணி வைத்துக் கொண்டு ஆராதித்திருந்தார்கள், பாதுகாச்சனம் பண்ணினார்கள். அந்த பாதுகாச்சனத்தை ரிஷிபத்னிகளும் பண்ணுகிறார்கள். இப்ப தண்டகாரணத்தில் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா ஆசிரமத்து வாசல்ல இருக்க முடியாத மரங்கள் இருக்கு, அந்த மரத்தினுடைய நிழல்ல மரத்தினுடைய அடிவாரத்துல ரிஷிபத்னிகள்லாம் அதை தேவிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுகிட்ட உட்காந்து பாதுகாச்சியானம் பண்றாங்க. என்னதுக்கு இந்த மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டாக்க, சித்திரகூடத்துல ராமன் எழுந்திருந்த காலத்துல தண்டகாரண்யத்துல அங்கங்க இருக்க முடியாத ஆசிரமங்கள்ல இருக்க முடியாத ரிஷிபத்னிகள் இருக்காளே, அவள்லாம் என்ன பண்ணுவா, தாங்களே வைத்து வளர்த்த மரங்கள் நிறைய உண்டு ஆசிரமத்துல தெரிஞ்சா, அந்த மரங்களுடைய பஷ்பங்கள் எல்லாம் உலுக்கி அதெல்லாம் கூட கூடையா பொறுக்கிண்டு வந்து சித்திரகோடம் வருவான். வந்து ராமன் காரியமா இருந்தா கூட ராமனுடைய பாதுகை அங்கே இருக்கும், அந்த பாதுகைக்கு என்ன அர்ச்சனை பண்ணிவிட்டு பாதுகையை செவிச்சுட்டு அப்புறம் திரும்பி போடுவார். இப்படி ராம பாதுகையில அவ்வளவு விசேஷ கௌரவம் வச்சுட்டு இருந்தார் இந்த ரிஷிபத்னிகள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அங்கேருந்து பரதன் வந்தான், பெருமாளோட வாதம் பண்ணி அப்படியும் பண்ணி கடைசியில பெருமாள் தான் போகாட்டாலும் கூட பாதிகை எழுந்துரல் பண்ணி கொடுத்தார். ஆக பாதிகை எழுந்துரல் பண்ணி கொண்டு அயோத்திக்கு போயிட்டான். இப்ப ரிஷிபத்னிகளுக்கு ஆராதிக்கிறதுக்கு ராம பாதிகை இல்லை, ராமனும் தண்டகாரண்யம் வழியாக இப்படியே காட்டுல போக ஆரம்பிச்சிருந்தார். ஆக இவர்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ராமனும் இல்லை, ராம பாதிகையும் இல்லை. அதனால என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, தெரிஞ்சா பாதுகை இல்லாட்டா என்ன, பாதுகா சம்பந்தப்பட்ட வஸ்துகள் எல்லாம் கூட நாம கௌரவிக்கணும். ஆச்சார சிஷ்ய லட்சணம் சொல்லச்சு சுவாமி தேசியன் சாதிச்சாருது என்ன, பிரசுர பகுமதி தத்வஸ்து அஸ்வாதிகேபி. ஆச்சாரியனிடத்துல பிரசுர பகுமதி, நல்ல பகுமானத்தோட மரியாதையோட ஆச்சாரியனுடையத்துல சிஷ்யன் இருக்கணும். ஆச்சாரியனிடத்துல மாத்திரம் இருந்தா போறாது, தத்வஸ்து அஸ்வாதிகேபி, அவனை சேர்ந்த வஸ்துக்கள் வீடுகள் வாசல்கள் புள்ள குமாரால் இருந்தாலும் அவளிடத்திலேயே நாம் மரியாதையாக பகுமானமா இருக்கணும். அவர்கள் சம்பந்தப்பட்டதான வீடு வாசல் வாஸ்துங்கிறார், அந்த வஸ்துக்கு சம்பந்தப்பட்டதான பிற பொருள்கள் இருந்தாலும் கூட அதுலேயும் நாம் கௌரவம் பெறணும். அதனால ஆச்சாரியன் எழுந்துள்ள இருந்த இடம், ஆச்சாரியன் எழுந்துள்ள இருந்த ஜபம் பண்ண இடம், என்ன நீராடிய இடம், எல்லாத்திலையும் ஒரு கௌரவ புத்தியோட நாம் இருக்கணும் அப்படின்னு சிஷ்ய லட்சணம் சொல்லச்சு சுவாமி தேசியன் சாதிச்சார். அதுபோல பாதுகை ஒரு ஆச்சாரியம் தானே, மாழ்வார் தானே. ஆகையினால இந்த பாதுகாதையை அர்ச்சிச்ச ரிஷிபத்னிகள் எல்லாம் இப்போ பாதுகையை பரதன் எழுந்துள்ள பண்ணி கொண்டு போய் ராமனும் வழியே கிளம்பின பிற்பாடு என்ன அர்ச்சிப்பா, எங்க அர்ச்சிப்பாவான், ஒன்னும் வழி இல்லை, இருந்தாலும் பாதுகா தியானம் பண்ணிட்டு இருப்பான். எங்க உட்காந்து பாதுகா தியானம் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஆசிரம வாசல்ல இருக்க முடியாத மரம் இருக்கேன், அந்த மரத்தை அடியில நிழல்ல உட்காந்து பாதுகா தியானம் பண்ணுவானா. ஏன் அந்த மரத்தடியில் உட்காடுறா அப்படிங்கிட்டவானா, அந்த மரத்துக்கிட்ட அவ்வளவு கௌரவம் இருந்துச்சு. ஏன்னா தினந்தோறும் பாதுகாச்சனம் ஆராதனம் பண்ணுவதற்காக மலர்களை கொடுத்த மரங்கள் அவைகள் எல்லாம். ஆக ராமன் சித்திரகூடத்தில் எழுந்துள்ள போது அந்த மலர்கள் இருக்க முடியாத புஷ்பங்கள் எல்லாம் கொய்து பாதுகா சித்திரகூடம் சென்று பாதுகாச்சனம் பண்ணினார்கள் அல்லவா. ஆகினாலே பாதுகாச்சனம் பண்ண பாதுகையினிடத்துல பெருமை எவ்வளவோ, அதே மாதிரி வாதியில அர்ச்சிக்கப்பட்ட புஷ்பங்களையும் ஒரு கௌரவம் வளர்க்கு. அதுக்கு பின்னாடி வாடி போனாலும் அந்த புஷ்பங்களை கொடுத்த மலர் மரங்கள் இருக்கேன், அந்த மரங்கள் இடத்துல கௌரவ புத்தி. அதனால பாதியைக்கு அர்ச்சிப்பதற்கு மலர்கள் கொடுத்த மரங்கள் இவைகள் அப்படின்னு அதுகிட்ட ஒரு கௌரவ புத்தியினால அந்த மரத்தினுடைய அடியில உட்கார்ந்து கொண்டு பாதுகா தியானம் பண்ணுவார்களாம் அவர்களெல்லாம். அதனால அப்படி பண்ணான். அப்படி இருக்கிற காலத்துல இந்த ரிஷிபத்னிகளுக்கு என்ன இவ்வளவு தூரம் பாதுகை விஷயத்துல ஈடுபாடு அப்படின்னு கேட்டவானாக்க, என்ன பெருமாள் முதல்ல விஸ்வாமித்தரோட காட்டுக்கு எழுந்துள்ள போது அகல்யனுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன அகல்ய உயிர்ப்பித்தார் ராமன். எப்படி ராமன் அந்த இதுக்குள்ள ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சார், திருவடியில பாதுகையை சாத்தி கொண்டு எழுந்துள்ளவா, அந்த பாதுகை பட்ட உடனே என்ன அங்க மறைஞ்சிருந்த அல்லது கல்லாக இருந்த அந்த அகல்யா தேவியானவள் என்ன பண்ணா, அழகான பழைய சொரூபத்தோட கூட அங்கிருந்து உயிர்த்து எழுந்தால் அங்கே வந்தாள் அவள். சரிங்களா, அகல்யா நம்மை சேர்ந்த அகல்யா தேவி இருக்காளே, அவளுக்கு சாபத்தினால ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டு போச்சேங்கிற குறை இருந்தது ரிஷிபத்னிகளுக்கு எல்லாம். இந்த பாதுகையினுடைய திருவடியிலே தாங்கப்பட்ட இந்த பாதுகை இருக்க, பாதுகையினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால அவள் உயிர் தெழுந்தாள் என்கிறதுனால பாதுகா சம்பந்தத்தினால நம்ம அகல்யனுடைய ரட்சணமானது கிடைச்சது அப்படிங்கறதுனால பாதுகையினத்துல அவளுக்கு ஒரு விசேஷ கௌரவம். ஆகையினால அந்த விசேஷ கௌரவத்தினால பாதுகைக்கு அர்ச்சிப்பதற்கு மலர்கள் கொடுத்த மரங்களிடத்திலேயும் கௌரவ புத்தியோட கூட அதன் அருகிலே இருந்து பாதுகா தியானம் பண்ணிட்டு இருந்தா அவள்லாம் உபஜித குசுமானாம் அசிரமானோகானாம் என்று பாதுகையினிடம் மாத்திரம் கௌரவம் இல்லை, பாதுகா சம்பந்தப்பட்டதான அதற்கு புஷ்பங்கள் எல்லாம் கொடுத்த மரங்கள் இடத்துல கூட ஒரு பெருமையை காட்டினார்கள் ரிஷிபத்னிகள் என்று பாதுகா சம்பந்தப்பட்டதனுடைய பெருமையெல்லாம் சுவாமி இந்த ஸ்லோகத்துல அழகாக எடுத்து காட்டியபடி கடையசி பரிபூர்ணான் கிருஷ்ணமேக பிரச்சாரே கிருதிபிருபகிருதைஸ்துவம் கேட்டகி கர்ப்பபத்ரைஹி வரதனு பரிணாமாது வாமதஸ்ய மலானாம் பிரணதி சமய லக்னான் பாதுகே மௌலி சந்திரான். ஸ்லோகம் 342. கடையதி பரிபூர்ணான் கிருஷ்ணமேக பிரச்சாரே கிருதிபிருபகிருதைஸ்வம் கேதகீ கர்ப்பபத்ரைஹி பரதனு பரிணாமாத் வாமதஸ்யாமலானாம் பிரணமதி சமயலக்னான் பாதுகே மௌலி சந்திரான். கிருஷ்ணமேக பிரச்சாரே என்ன? கிருஷ்ணமேகன்னா கரிய மேகங்கள். கரிய மேகங்களுடைய பிரச்சாரம் ஆகாசத்தில் இருக்கும் எப்போ? மழை காலத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணமேக பிரச்சாரம்னா கிருஷ்ணாகர மேகம், அதனுடைய பிரச்சாரம். கிருஷ்ணன் மேகம் மாதிரி கரியவன் அல்லவா? அதே சமயத்தில் வேண்டிய பலங்கள் எல்லாம் மறைவோம் மேகம் போன்று அள்ளி கொடுப்பவன் அல்லவா? அதனால கிருஷ்ணாகர மேகம், கிருஷ்ணன் ரங்கநாதன். ஆக ரங்கநாதனார மேகத்தினுடைய பிரச்சாரே தெரிஞ்சா பெருமாள் அவ்வப்பொழுது ஆகாச மார்க்கமாகவும் தரையிலும் அங்கேயும் இங்கும் ஏழறார் தெரிஞ்சா. அப்படி பெருமாள் புறப்பாடு கண்டு எழுந்துள்ளுகின்ற காலத்தில் கிருதிபி உபகிருதைஹி துவம் கேதகி கர்ப்பபத்ரைஹி. கிருதிகள் புண்ணியம் பண்ணவா, ஆகாசத்தில் எழுந்துள்ளதான் தேவர்கள் எல்லாம் வந்து அர்ச்சிக்கிறார். அவள்லாம் ஆறு கிருதிஹி கிருதிபிஹி அப்படின்னா புண்ணியம் பண்ணவர்களாலே என்ன? புண்ணியம் பண்ணவா தானே சொர்க்கலோகத்தில் வாசம் பண்ண முடியும். அதனால நிறைய புண்ணியம் பண்ண அந்த சொர்க்கலோகவாசிகளான தேவர்கள் எல்லாம் பெருமாளை வந்து ஆதரி அர்ச்சிக்கிறான். அப்போ ரங்கநாதன் அர்ச்சிக்கக்கூடிய புண்ணியம் பாக்கியம் அவளுக்கு இருக்கு. எதால் அர்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா கேட்டைக்கு கர்ப்பபத்ரைஹி தாழம்பு மடல் தெரிஞ்சா அங்கங்க இருக்கக்கூடிய தாழம்பு மடல் இருக்க அந்த தாழம்புவை கொண்டு வந்தேன். அதுல மேல் மடல்கள் எல்லாம் உரிச்சுவிட்டா உள்ள இருக்கிற மடல் நல்லா வலுப்பா இருக்கும். அதை எடுத்து நரம்ப எடுத்து விட்டு ஜமுன் அந்த புஷ்பங்களால கொண்டு வந்து அர்ச்சிக்கிறான் தெரிஞ்சா. அப்படி அர்ச்சிக்கிற காலத்துல என்ன ஆறுது? அங்கே சமயத்தில் பிரம்மாவும் வரா தெரிஞ்சா. பிரம்மாவா ஏகாதச ருத்ரா, அப்பொழுது ருத்ராள் வரா. ருத்ராள் வந்து பெருமாளை சேவிக்கிறான், தலையாலே வணங்கி சேவிக்கிறாவெல்லாம். அந்த ருத்ராள் எப்பேற்பட்டவா அப்படின்னா வரதனு பரிணாமாது வாமதஸ்யாமலானாம். அவள் இடது பாகம் கருத்து இருக்கு. பதினோரு ருத்ரர்களுக்கும் இடது பாகம் கருத்து இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டார், வரதனு பரிணாமாது பார்வதி ஸ்திரீயினுடைய ஸ்திரீயாக மாறி போயிருக்கு. இது அவருடைய இடபாகம் அர்த்தநாரீஸ்வரன் தெரிஞ்சுதா. ஆகினால அவருடைய இடபாகம் கருத்து இருக்கு, பார்வதி கருப்பு. ஆகினால பார்வதியை இடப்பாகத்திலே கொண்டவனான் அப்படின்னால அவெல்லாம் எப்படி இருக்கா? இடபாகத்துல கருப்பா இருக்கா. அப்படி இருக்க முடியாத ஏகாசரத்திரளும் பிரணமதி சமய லக்னான்னு சந்தர்ப்பம் வாய்ச்சது வாழ்க்கெல்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அப்ப விழுந்து பெருமாள் பாது விழுந்து சேவிக்கிறான். திருவடியங்கிட பாதுகை இருக்கு, பாதுகையில தலைப்படும்படியாக சேவிக்கிறான். அந்த சமயத்தில் அப்பதான் என்ன பண்ணிருக்கா, எல்லாரும் நிறைய தேவர்களோ அல்லது மகரிஷிகளோ நிறைய புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணிருக்கா. அதுவும் தாழம்பு மடல், மழை காலத்துல தாழம்பு கிடைக்கும். அதனால கிருஷ்ணமேக பிரச்சாரம் என்ன மழை காலம்னு நினைச்சுக்கலாம். அதனால தாழம்பு மடல்களை கொண்டு நிறைய அர்ச்சிச்சிருக்கா. அப்படி அர்ச்சிக்கிற காலத்துல தாழம்பு மடல் உள் மடல் எப்படி இருக்கு? அது வெளுப்பா இருக்கு, அது சிறந்து வளைஞ்சு இருக்கும் பிச்சு விட்டாக்க. இந்த சந்திரன் எப்படி இருக்கு? இது வளவா இருக்கு. இந்த சந்திரனும் தாழம்பு மடலும் சேர்ந்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அதுவும் வெளுப்பா இருக்கிறதுனால பூர்ணச்சந்திரன் மாறி காட்சி அளிக்கிறது அப்படின்னா. கடையதி பரிபூர்ணான்னு கிருஷ்ணமேக பிரச்சாரேன்னார் ஆரம்பத்திலேயே. அதனால ஜெயகா சுத்ராளுடைய தலையில் இருக்க முடியாத அர்த்தச்சந்திரங்கள் எல்லாம் பூர்ணச்சந்திரனாக மாறிடுச்சு, அது மாதிரி நீ பண்ற அப்படின்னா. நீ எப்போது இந்த காட்சி அப்படின்னு கேட்டா இப்படியும் சொல்லலாம், பட்டாபிஷேகம் காட்சி ராமனுக்கு. உடனே என்ன பண்ண, விபீஷணனுக்கு ரங்கநாதன் எழுந்துநிலை பண்ணி கொடுத்து நீ ஆராதின்னு கொடுத்தார். அவர் புறப்படும் போது அங்க ரிஷிகள்லாம் இருக்காள், அவள்லாம் என்ன பண்ணா, அவன் ஆசிரமங்களில் தாழம்பு மடல் தாழம்பு இருக்கு, அதை பறித்து கொண்டு அந்த மடலை நரம்பெல்லாம் எடுத்து விட்டு உள் மடலா இருக்கும் இல்லையோ, அதை கொண்டு வந்து எல்லாரும் பெருமாளத்திருப்படியில் அர்ச்சிக்கிறார்கள். தெரிஞ்சுதான் அதே சமயத்தில் ஏகாச ருத்ரர்களும் வந்து வணங்குறபடியினால அவள் தலையில் இருக்கும்படியான அந்த அர்த்தசந்திரர்களும் இவர்கள் ஆராதித்த தாழம்பு மடல்களும் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆச்சுன்னா பூர்ணச்சந்திரன் மாதிரி காட்சி அளிக்கிறது என்று ஏகாச ருத்ரர்களும் எப்ப பார்த்தாலும் வந்து வணங்கிட்டு இருக்கா என்று பாதுகையினுடைய பெருமையை ஒரு உத்ரேட்சாமுகமாக அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். பரிசரணி யுக்தைஹி பாதுகே ரங்கவர்த்து பவன தனயமுச்சைஹி அர்ப்பிதாம் துத்சமீபே வினத விதிமுகேப்யஹ நிர்விசேஷாந்திரேபாஹ கதமபி விபஜந்தே காஞ்சனீம் பத்மபங்கிம். பரிசரன் ஸ்லோகம் 343. பரிசரணி யுக்தைஹி பாதுகே ரங்கவர்த்து பவனதனயமுக்கியை அர்ப்பிதாம் துத்சமீபே வினத விதிமுகேப்யா நிர்விசேஷாம் திரேபாஹ கதமபி விபஜந்தே காஞ்சனீம் பத்மபங்கிம். பரிசரண நியுக்தைஹி பாதுகே ரங்கபர்த்து பவனதனய முக்கியைஹி அர்ப்பிதாம் அப்படின்னு சாதித்தான். அதாவது விவேகம் நடத்திட்டு வேலை பண்ணி எழுந்துள்ள பண்ணி கொண்டு ரங்கநாதனை ஸ்ரீரங்கம் நோக்கி இந்த பக்கம் வருகின்ற காலத்தில் அயோத்தியை விட்டு ரங்கநாதன் கிளம்புறாரு. தெரிஞ்ச உடனே சுக்ரி என்ன பண்ணா, ரங்கநாதன் அரிச்சு அர்ச்சிப்பதற்காக ஹனுமான் முதலர்களை பார்த்து ஆக்கியிட்டான். என்ன, இமயமலத்தில் மலையிலே போய் அல்லது மேரு பர்வதத்துக்கு போய் அங்கிருக்கும்படியான தங்கமயமான 1000 இதழ்கள் கொண்ட அழகா தாமரை மலர்கள் எல்லாம் பறித்து வாருங்கள் அப்படின்னு கட்டளையிட்டான். அவ்வளவுதான், உத்தரவு வந்த உடனே என்ன பண்ணா உடனே ருன்னு வேகமா போனான். போய் அவள்னா அந்த மேல்மலையில் இருக்க முடியாத சொர்ணமயமான தாமரை பூவை அங்கேருந்து பறிச்சுன்னு வந்தான். அதை கொண்டு அதை வைத்துக் கொண்டு ஹனுமான் சுக்ரீவன் எல்லாரும் என்ன பண்ணா அந்த மலர்களை ரங்கநாதன் திருவிழியை சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணினார்கள். அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல பிரம்மா அங்கிருந்து வந்தான். பிரம்மா ஆறு அப்படின்னா இந்த ரங்கநாதனை முதல் முதல் ஆராதித்தவன் சதுர்முக பிரம்மா. அர்ச்சாவதாரத்துல ரங்கநாதனை முதல் முதல் ஆராதித்தவன் அவர்கிட்ட இக்ஷ்வாகுக்கு கிடைக்க இக்ஷ்வாகு வம்சத்தின் மூலமாக இக்ஷ்வாகுவின் மூலமாக ராமனுக்கு இன்று அந்த ஆராத்திய தேவதையாக ரங்கநாதன் விளங்குகிறார். ஆகினால தான் ஆராஜியான ஆராஜ்ய புருஷனான ரங்கநாதனை சேவிக்கணுங்கிறதுக்காக பிரம்மாவும் வந்தார். வந்து விழுந்து சேவிக்கிறான். சேவிச்சா பிரம்மா எத்தனை தலை, 4 தலை. பிரம்மா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா அவனுடைய முகம் இங்க பெருமாளை வந்து தாமரை மலர் மாதிரி இருக்குன்னு சொல்ற மூலியோ அவருடைய திருமுகம் திருப்பாதங்கள் எல்லாத்தையும். அதுபோல பிரம்மாவனுடைய முகம் எப்படி இருக்குன்னா தாமரை மலர் போன்று அழகாக இருக்கு பிரம்மாவனுடைய முகம். சரிங்களா, அந்த தன்னுடைய முகங்களை எல்லாம் திருவடி மேல வச்சு வணங்குகிறான் ஆறு சதுர்முக பிரம்மா. அப்போ அவன் முகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தங்கத்தாமரை போல இருக்கு பாக்கிறதுக்கு. இவா சுக்ரீவாதிகள் அனுமன் வாழ்லாம் வந்து ஆராதிச்சாள, அது என்ன தாமரை, அது அசல் தாமரை மேரு பருவத்திலேருந்து இமாலயத்திலேருந்து கொண்டு வந்து இந்த ஜத் தாமரை கமகமகான வாசனை அடிக்கிறது, அதனால அவ அர்ச்சிச்சிருக்கான். ஆக இவர்கள் மூலமும் இவர்கள் முகங்களும் தாமரை மலர் போல் இருக்கின்றன. திருமணத்திலுடைய நிறைய தாமரை மலர்களும் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் புஷ்பம்னா எப்பொழுதும் வண்டிகள் ஓடி வரும் இல்லையா, அதனால நிறைய புஷ்பங்கள் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறதுனால தீனியர்கள் எல்லாம் அதனுடைய தேவையை பருகுவதற்காக ஓடி வந்தன. ஓடி வந்து பார்த்தா எது நெஜ தாமரை பூன்னு தெரியல, தங்கத்தாமரை நெஜத்தாமரை மேற்பருவிலிருந்து கொண்டு வந்தது அது எது, அல்லது இந்த பிரம்மாவனுடைய முகங்கள் இருக்கு அதுவும் தாமரை மலர் மாதிரி இருக்கிறதுனால அதுவோ அப்படின்னு சந்தேகம். அதனால கொஞ்ச நாள் எல்லாம் திணறோம், திணறது திண்டாடி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திண்டாடுகின்ற காலத்துல வினதமுதிமிகேபியாந்திரேபாக காஞ்சனிம் பத்மபங்கிம். அந்த வண்டிகள் எல்லாம் வகிக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டனா. இது முன்னாடி சுக்கிரவாதிகள் ஆராய்ச்ச மலர் இருக்கு, அவைகள் தான் உண்மையான தாமரை மலர்கள். இந்த பிரம்மாவுடைய முகங்களாகிற தாமரை மலர்கள் இருக்கு, இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய முகம், அதனால அங்க தேனும் இருக்காது ஒண்ணும் இருக்காது அப்படிங்கறத ரொம்ப சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாமரை மலர்ல போய் அவருடைய தேனை பருக தொடங்கினவான். தெரிஞ்சா அது ஏன் அப்படி எப்படி உடந்தார்கள் கடைசியில் அவர்கள் அப்படின்னு கேட்டா, பிரம்மா நான்கு தலையை வைத்துக் கொண்டு பெருமாளை நன்றாக வணங்கி பிறகு தலையை தூக்குவான் அல்லவா, ஆக தலையை தூக்கின உடனே அது தாமரப்பு இல்லை, இங்க அர்ச்சிக்கப்பட்டிருக்க முன்னாடி இருக்கிறது இதுதான் தாமரப்பு என்று அதனுடைய வேற்றுமையை உணர்ந்து தேனீக்கள் எல்லாம் திருடு வாரத்தில் உள்ள சங்கமயமான தாமர மலர்களில் உள்ள தேனை எல்லாம் பருகின என்று உத்ரேட்சியின் மூலமாக முன்பு கிரிசன் ஏகாசுத்ரால் வந்தா, இப்போ பிரம்மாக்கள் வந்து இப்படி எம்பெருமானை ஆராதிக்கிறா என்று சமத்காரமாக சுவாமி இங்கு சாதித்தபடி. விதிஹிவபுருஹூதஸ்பரிசிதை திவ்யபுஷ்பை தொய் சக நிபதந்த தத்ததுத்யானபிருங்காஹ மதிரிபுபதரட்சே மஞ்சுவிஸ்வைர்நினாதைஹி அவிதித பரமார்த்தான் நோனமத்யாபயந்தி. ஸ்லோகம் 344. விதிஹிவபுருஹூதஸ்பரிசிதை திவ்யபுஷ்பை தொய் சக நிபதந்த தத்ததுத்யானபிருங்காஹா மதிரிபுபதரட்சே மஞ்சுவிஸ்வைர்நினாதைஹி அவிதித பரமார்த்தான் நோனமத்யாபயந்தி. கீழே ரெண்டு ஸ்லோகங்களால ஆசிரமவாசிகள் எல்லாம் பாதுகைக்கு தாழம்பூவை கொணர்ந்து அதனால் அர்ச்சனை பண்ணினார்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அயோத்தியில பாதியை அர்ச்சிக்கும் பொழுது குரங்குகள்லாம் தனுமான் போன்ற குரங்குகள்லாம் மேகுமலையிலிருந்து தங்கத்தாமரை பூக்களை கொண்டு வந்து அதனால அர்ச்சித்தார்கள் என்று பேசப்பட்டது. இப்போ விதிஹிவ புருஹூத ஸ்பரிசிதைஹி திவ்ய புஷ்பைஹி, திவ்ய புஷ்பைஹி தேவலோகத்தில் பூத்த புஷ்பங்கள், ஆக தேவலோகத்தில் பூத்த புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து இப்ப அர்ச்சிக்கிறார். அதெல்லாம் யார் பறிச்சு சமர்ப்பிக்கிறா அப்படின்னு கேட்டவனாக்க, விதி சிவ புருஹூத ஸ்பரிசிதைஹி நான்மகன் நான்மகன் அவர் நிறைய புஷ்பங்களை பரிசீலனம் வந்திருக்கான். அப்புறம் சிவன் அவனும் தங்கிட்ட இருக்க புஷ்பங்கள்லாம் நிறைய பரிசீலனம் வந்திருக்கான். புருஹூதன் இந்திரன் அவனும் நிறைய புஷ்பங்களை பறிச்சு கொண்டு வந்து கற்பபுருஷ புஷ்பங்கள் எல்லாம் பரிசீலனம் வந்து பெருமாள் இடத்துல இங்கே பாதுகாட்டு சமர்ப்பிக்கிறான். பாதுகாதேவி மதுரிவு பதரட்சே மதுவசரனை கொன்ற மது கைட்டப்பன்கிற அசுரனை கொன்று பிரம்மாவிற்கு வேதத்தை உபதேசித்தவர் அல்லவா ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய பதம் திருவடி. அந்த திருவடிகளை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியாத பாதுகையே என்ன உன்னிடத்துல இப்போ பிரம்ம ருத்ர இந்திரர்கள் புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். அந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, துயிசை நிபதந்தான விதி நான்முகனுடைய உத்யானவனத்தில் இந்த தோட்டங்களில் இருந்த வண்டுகள், சிவனுடைய உத்யானவனத்தில் தோட்டத்தில் இருந்த வண்டுகள், இந்திரனுடைய நந்தனம் தோட்டத்தில் இருந்த வண்டுகள், இந்த வண்டுகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, அந்த புஷ்பங்களை விடாமல் புஷ்பத்தோட அதுவும் கூடையோட வந்து கொடுத்தீங்க. அப்படி வந்த விழுந்த புஷ்பங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக, மஞ்சுவிஸ்வைநாதைகி எப்போதுமே வண்டுகள் ரீங்காரம் பண்ணும், சந்தோஷமா இங்க தேனை பருகின்றபடினால அவைகள் சந்தோஷமா ரீங்காரம் பண்றது. அந்த ரீங்காரம் எப்படி இருக்குன்னு கேட்டார், மஞ்சுவிஹி ரொம்ப அழகாக காதுக்கு இனிதாக இருக்கு அவருடைய ரீங்காரம். ஏன் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தேவ வண்டுகள் இல்லையா, தேவலோகத்து வண்டுகள் அளவா ஆனாலவா. அதனால அதெல்லாம் நல்ல வேதாந்தார்த்தம் தத்துவார்த்தங்களும் நன்றா தெரிந்தவர்கள் அவர்கள். ஆகினால இந்த லோகத்துல பாதியினுடைய பெருமையை தெரியாதவர்களுக்கு அளவு இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த வண்டுகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவிதித பரமார்த்தான் எம்பெருமான் ரங்கநாதன் தான் பரமபுருஷன், அவன் தான் நமக்கு பரம பிராப்தியன், அவனை அடைவதற்கு அவனே உபாயம், பாதுகை தான் இதையெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு இந்த உயர்ந்த புருஷார்த்தன தத்துவங்களை எல்லாம் எடுத்து உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சான். அதனால தேவலோகத்து வண்டுகள் இங்கே பாதுகா பிரபாவத்தை உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பாதுகா பிரபாவத்தை எடுத்து காட்டியது அப்படின்னு சாதிக்கிறார் அழகாக இந்த ஸ்லோகத்தில் பெருமாள். அதோட கூட எது பரதத்துவம் அப்படின்னு கேட்டா, பெருமாள் பரதத்துவம் சொல்றோம், அவர் அடைவதற்கு பெருமாள் திருவடியே பரம உபாயம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதனால எம்பெருமானுடைய திருவடி தான் நமக்கு பரம பிராப்தியமாக நினைத்துட்டு இருக்கோம். இந்த வண்டுகள் என்ன சொல்லுது, இப்போ பாதுகையே நமக்கு பரம பிராப்தியம் தெரிஞ்சா, பாதுகை அடைஞ்சா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் என்று வண்டுகள் சொன்னார். வண்டுகளை ஆச்சாரியால வர்ணிக்கிறவர்களுக்கும் ஆழ்வாக வாழலாம். ஆகினால வண்டுகளாகிற ஆச்சாரியர்கள் பாதுகைதான் பரம பிராப்தியம் என்று உபதேசிப்பதாக இந்த ஸ்லோகத்திலே பேசப்படுகிறது. இங்கும் உட்கருத்தாக ஆழ்வார் ஆறு நம்ம ஆழ்வார், அவரே பாதுகைதான் நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார் தான் பாதுகர். ஆழ்வாரை சேவித்தாக்க அவர் சாட்சி கொண்ட மயிழம்பூருக்க அந்த மயிழம்பு வாசனையினால அவர் உபதேசித்த திருவாய்மொழி இருக்க அந்த திருவாய்மொழியாகிற பாமாலையினுடைய வாசனையினாலும் நமக்கு சம்சார துக்கங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறார். அவிஜித பரமார்த்தான் மௌனம் அத்தியாபயந்தி. அதனால ஆச்சாரியாருடைய உபதேசங்களால நமக்கு எல்லா துக்கமும் போகும் என்றும் இந்த ஸ்லோகத்தில் உணர்த்தப்படுகிறது என்பார். பிரசமயதி ஜனானாம் சஞ்சரம் ரங்கபர்த்து பரிசர ஜலிதானாம் பாதுகே சாமராணாம் அனுதினம் உபயாதைஹி உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி நிகம பரிமளந்தே நிர்விஷன் கந்தவாஹ. ஸ்லோகம் 345. பிரசமயதி ஜனானாம் சஞ்சரம் ரங்கபர்த்து பரிசர ஜலிதானாம் பாதுகே சாமராணாம் அனுதினம் உபயாதைஹி உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி நிகம பரிமளந்தே நிர்விஷன் கந்தாஹாம். இன்ன வண்டுகள் உபதேசித்ததுன்னார், இங்க காற்று கூட உபதேசிக்குதுங்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. என்ன பரிசர ஜலி அனுதினம் உபயாதைஹி உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி அப்படின்னா, எந்தோ ரங்கநாதனுக்கு அந்த ஜாமத்தில் கதவை சாத்திட்டு அர்ச்சகால் போயிட்டான்னா, அப்ப ராத்திரி வேளையில தேவர்கள்லாம் வந்து ரங்கநாதனை ஆராதிக்கிறார். பிரம்மா முதல் கொண்டு ஆற பெருமாளை ரங்கநாதனை ஆராதிக்கிறான். ஆராதிக்கிறதுல அவள் என்ன பண்றா, திவ்ய புஷ்பைஹி தோகத்தில் தேவலோகத்தில் பூத்திருக்க முடியாத உயர்ந்த புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சுன்னு வந்து அதே ரங்கநாதனுடைய திருவடியிலையும் பாதியிலையும் சமர்ப்பித்து அழகாக ஆராதிக்கிறார்கள். அப்படி ஆராதிக்கிற காலத்துல அந்த புஷ்பங்கள்லாம் நிறைய சேர்ந்துருக்கு தெரிஞ்சா, மத்தடிஞ்சா விஸ்வரூபம், விஸ்வரூபம் சேவிக்கிறதுக்காக நிறைய ஜனங்கள் வந்து காத்துட்டு இருக்கா. அத்தையில் உபச்சாரம் சமர்ப்பிச்சு கற்பூரஹாரத்தி பண்றார். அப்ப கதவை திறக்கிறான், கதவை திறக்கச்ச கம்முன்னு வாசனை அடிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டார், உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி அந்த புஷ்பங்கள் இருக்க அந்த வாசனையெல்லாம் அதுலேருந்து கிளம்புறது, அது கிளம்பின பாதுகை நிறைய அந்த கந்தம் வீசுற காலத்தில் அந்த வாசனைய பெருமாளுக்கு ரெண்டு பக்கத்திலும் இருந்துட்டு வெண்சாமரம் வீசுறா. அப்போ பரிசர ஜலிதானாம் பாதுகே சாமராணாம் பாதுகாதேவி, அப்போ பெருமாளுக்கு வெண்சாமரம் வீசுகிறார்கள் அல்லவா, வெண்சாமரம் வீசினுடனே அந்த வெண்சாமரத்தினாலே அடிக்கப்பட்டு என்ன அந்த காத்தானது என்ன பண்றது கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியில வந்து வீசுறது, வெண்சாமரத்தால் வீசின தள்ளப்பட்ட காத்து வெளியில கர்ப்பகிரகத்திலே வந்த உடனே அங்க எப்படி இருக்காவா அப்படின்னு கேட்டார். பிரசமி ஜனானாம் சஞ்சாரம் ரங்கபர்த்து, நிறைய ஜனங்கள் பெருமாளை சேவித்து காத்துட்டு இருக்காளா, அவ ரங்கநாதனை சேவிச்சு ஆனந்திக்கிறான், அப்படியே கமகமகமான வாசனையை நுகர்றான். அந்த வாசனை எப்படி இருக்கு, வேத வாசனையா இருக்கு, எம்பெருமானுடைய தத்துவத்தை எல்லாம் எடுத்து காட்டுகின்றது போல இருக்கு அந்த வாசனையானது. அப்பேற்பட்ட அந்த வாயு காற்று இருக்க அந்த காற்றுவானது எம்பெருமானே பரம தத்துவம் என்று உபதேசிக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு. ஆக இரவுல அரங்கன தேவர்கள் வந்து அன்னாக அர்ச்சிப்பார்கள், தினந்தோறும் நல்ல வாசன மகளை கொண்டு அர்ச்சிக்கிறார்கள். ரங்க விமானம் பிரணவாகார விமானம், அது வேதமயம், ரங்கனோ வேத பிரதிபாத்தியன், பாதிரியின் புஷ்ப வாசனை புஷ்ப வாசனையோடு வேத வாசனையும் இருக்கு. ஏன்னா பாதிரியும் வெண்தாமரை மலர் போன்றது, எம்பெருமானுடைய திருவடியும் தாமரை மலர் போன்றது இல்லவா. ஆக அதிலிருந்து எம்பெருமான் திருமேனிலிருந்தும் வேத வாசனை கிளம்புகிறது, இந்த புஷ்பங்களிலும் வாசனை கிளம்புகிறது. ஆக என்ன வாசனைனா நிகம பரிமளம், வேத பரிமாசனை கிளம்புறது. வேதம்னா ரிக்யஜுஸ்தானா என்று சொல்லக்கூடிய வேதங்கள் மாத்திரம் இல்ல, ஆக பெருமாள் ஆழ்வாருடைய திருவாமையை ஆயிரம் போன்ற தமிழ் மறைகள் இருக்கேன், அதனுடைய வாசனையும் வீசுகிறது அப்படிங்கிறார். ஆக பகவத்யான சோபானத்தில் சாதிக்கிட்ட என்ன சாதிக்கிறார் ரங்கநாதன், நிகம வாசனம் வேளாதி தஸ்திதி பர்மணம் வேதசம் மௌலி சேயம் பிராதுர்பூதம் கனகசரிதா செய்யதே ஹம்சஜுஷ்டே லட்சுமி பூமியோ கரசரசி லாலிதம் ரங்கவர்த்து பதாம்போஜம் பிரதிபலிஜுமே பாவனா தீர்க்கிகாயாம். எம்பெருமானுடைய திருடி தாமரை எப்படி இருக்குன்னா வேளாதீத ஸ்துதி பரிமளம், அதுலேருந்து கிடக்க முடியாத வாசனை எப்ப இருக்க வேளாதீத ஸ்துதிகள், கட்டுக்கடங்காத பெருமிக்கடங்காத இல்ல இருக்க முடியாத ஸ்துதி எது திவ்ய பிரபந்தம் தமிழ்மார்கள், அதனுடைய பரிமளமும் இங்க ஆலோசிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி பகவத் தியான சோபானத்துல. அத மாதிரி நிகம பரிமளம் ஆக தமிழ் மறைகள் சம்ஸ்கிருத மறைகள் எல்லா மறைகளுடைய வாசனை எல்லாம் எதுல இருக்கு, இந்த காற்று இருக்க அந்த கந்தங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரமையான காற்று, அந்த காற்று அப்படி நிறைஞ்சிருக்கு. அந்த காற்று என்ன பண்றது அடிக்கப்பட்டு வெளியில வருது, எப்படி வருது, பரிசர ஜலிதானாம் பதுகே சாமராணாம், மின்சாமரம் வீசுறாங்களா, மின்சாரத்தினால் அடிக்கப்பட்டு அந்த காத்து வெளியே வந்து வீசினுடனே ஜனங்கள் எல்லாம் அதை நன்றாக அனுபவிக்கிறார்கள். அனுபவிச்சா அதுல என்ன இருந்தவர்களுக்கு சம்சாபமே போயிடுறது. ஜனானாம் சஞ்சுவரம், ஜுவரம் சஞ்சுவரம் ஜனானாம், என்ன சஞ்சுவரம் அப்படின்னா ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதான மூன்று வகையான தாபத்திரயங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த தாபத்திரயத்தினாலே பீடிக்கப்பட்டு வருந்துகிற பெருமாளை சேவிக்க வந்த இந்த ஜனங்கள் இருக்காளே இவளுக்கு அந்த தாபத்திரயம் எல்லாமே போயிடுது. ஆக எம்பெருமானுடைய திருமேனிப்பட்ட அந்த உயர்ந்த காற்றானது தாபத்திரயத்தையும் போக்குகிறது. அது என்ன அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அவன்தான் பரதத்துவம் அப்படிங்கிற கருத்தை வேதவாசனையாகிற இந்த காற்றானது மக்களுக்கு தெரிவிக்கிறது. ஆக வண்டுகள் போன்று எதி காற்றும் இந்த பின்னவாளுக்கு நல்ல பகவத் பாரம்யத்தை உதேசிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமியின் அனுசந்தித்தாகிறது. அகில புவனரட்சா நாட்டிகாம் தரிசயிஷ்யன் அனிமிஷ தரு புஷ்பைஹி அர்ச்சிதைஹி ரங்கமத்யே அபிநயம் அனுரூபம் சிச்சயச்சாத்மநாத்வாம் பிரதம விஹிதலாஸ்யஹ பாதுகே ரங்கநாதஹ. ஸ்லோகம் 346. அகில புவனரட்சா நாட்டிகாம் தரிசயிஷ்யன் அனிமிஷ தரு புஷ்பைஹி அர்ச்சிதே ரங்க மத்யே அபிநயமனுரூபம் சிக்ஷயத்யாத்மனாத்வாம் பிரதம விஹிதலஸ்யஹ பாதுகே ரங்கநாதஹா.